ಶ್ರೀಮನ್ನೂತನರಂಗನಹರಿತ್ರಾರಬ್ಧಾತ್ಮವಿದ್ಯಾಲಯಂ ಶ್ರೀಮನ್ನೂತನಲಕ್ಷ್ಮಣಹರಿತ್ರಾರ್ಥಂಪ್ರಾಪ್ತತುರ್ಯಾಶ್ರಮಂ ಶ್ರೀವಾಸೇಂದ್ರಕಟಾಕ್ಷಸಂತರಸುಧಾಲಕ್ಷ್ಯಾತ್ಮಯೋಗಾಂಕ್ಷಿತಂ ಶ್ರೀಮನ್ನೂತನವಾಗದೀಶಯಮಿದಂ ಭಕ್ತ್ಯಾಶ್ರಯಾಮೋ ಗುರುಂ ನವ್ಯವಾಗೀಶಯೋಗೀಂದ್ರಾಯಾಸ್ಯಪರಸೇವಿನಂ ಬ್ರಹ್ಮತಂತ್ರಸ್ವತಂತ್ರಹರ್ಯಂ ಭಜಾಮ ಸ್ವಾತ್ಮಸಂಪದಂ ಯಸ್ಯ ವಾಗ್ವೃದ್ಧಿ ಪರ್ಯಂತ ಇತಿ ರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಗಣಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾರಣ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ದಯಾನಿಧಿಂ ದೇಹಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಭಿಮಾನ್ಯಾಂ ಘೋರಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಆಸ್ತಿಕ ಅಂಬರ್ಗಳ್ ಅನೇವರುಕ್ಕುಂ என்னுடைய நமஸ்காரங்கள். வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்பில் நாம் இன்று அனுபவிக்க இருக்கக்கூடிய பாசுரம், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று தொடங்கக்கூடியதான பாசுரம். கீழே மங்களாசாசனம் செய்தார்கள் தோழிமார்கள். என்ன காரியமாக என்னிடத்திலே வந்திருக்கிறீர்கள் அப்படின்னு பெருமாள் அந்த வந்திருந்தவர்களிடத்துல கேட்டான். அப்போ சில அவர்களுக்கும், அதாவது இந்த கோபியர்களுக்கும் அந்த எம்பெருமான் கண்ணனுக்கும் சில உக்தி பிரத்யுக்திகள், அதாவது வாத சம்வாதங்கள் நடக்கும்பொழுது எதற்காக இங்கே எழுந்தருளினீர்கள் அப்படின்னு கேட்கும்பொழுது, தான் எதற்காக எழுந்தருளி வந்தார்களோ அந்த விஷயத்தை எல்லாவற்றையும் விளக்கிச் சொல்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். இப்போ இந்த பாசுரத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தால், வேதமனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு இருக்கும்பொழுது வேதத்தில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தால், இருக்கக்கூடிய வேத மந்திரங்கள் எல்லாவற்றிற்கும் சிறந்த மந்திரமாக சொல்லக்கூடியது காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமைகளை ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல இந்த பாசுரத்தினால ரொம்ப அழகாகவே காட்டுகிறாள். நமக்கு முன்னாடி பல பாசுரங்கள் பார்த்தோம். அட்டாட்சரத்தினுடைய பெருமைகள் பேசப்படுகிறது, துவயமந்திரத்தினுடைய பெருமைகள் சொல்லப்படுகிறது, அதே மாதிரி சரமஸ்லோகத்தினுடைய பெருமைகள் சொல்லப்படுகிறது. இப்படியெல்லாம் நாம பார்த்தோம். இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாகவே காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமையை ஆண்டாள் நாச்சியார் காண்பிக்கின்றார். ஒரு தீ அப்படின்றது ஒரு ரெண்டு சப்தம் அழகா இருக்கு இந்த இடத்துல. ஒரு தி சப்தம், அதாவது ஒரு தீன்றது இந்த இடத்துல இரண்டு விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கு. முதல்ல ஒருத்தி என்பது காயத்ரி மந்திரத்தை குறிக்கக்கூடிய சொல்லா இருக்கு. ரெண்டாவது ஒருத்தி என்பது திருமந்திரத்தை குறிக்கக்கூடிய, அஷ்டாட்சரத்தை சொல்லக்கூடிய சொல்லா இருக்கு. அப்போ பெரியவா சொல்வா இல்லையா, காயத்ரியில் பிறந்து அஷ்டாட்சரியில் வளர்வர் அப்படின்னு இருக்கு இல்லையா. அதாவது காயத்ரியில் பிறந்து அஷ்டாட்சரத்தில் வளர்ந்தவன் அப்படின்னு சொல்லப்படுறது. பொதுவாக காயத்ரி மந்திரத்தை எப்பொழுது உபாசிக்க தொடங்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது, காமம் உள்ளே புகுமும் காயத்ரி புக வேண்டும் அப்படின்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அஞ்சாறு வயசுல உபநயன சம்ஸ்காரம் நடந்தால் நல்லது. ஏன்னா அஷ்ட வருஷம் பிராமணம் உபநீய தமாத்தியா பயேத் அப்படின்லாம் சொல்றது. ஸ்ராவண்யாம் புரோஷ்டபத்யாம் உபாகிருத்திய யதாவிதி இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். அதனால அஷ்ட வருஷம் உபநயனம், அதாவது கர்ப்பத்திலிருந்து எட்டாவது வருஷம் அப்படின்னா ஏழு வயசு, ஏழு வயசுல உபநயனம் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. காயத்ரி எந்த இடத்துல ஜபிக்கப்படுறதோ அந்த இடத்துல அகால மரணமானது ஏற்படாது அப்படின்னு சொன்னால், ஒருவர் காயத்ரி மந்திரத்தை ஸ்பஷ்டமாக ஜபித்தாலே அவருடைய சம்பர்க்கத்தினால அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பலன் கிடைக்கின்றது அப்படின்லாம் காயத்ரி மந்திரத்தினுடைய பெருமை சொல்லப்பட்டு அவ்வளவு உத்தமமான மந்திரம் மகாமந்திரம் காயத்ரி மந்திரம் அப்படின்லாம் காட்டப்பட்டிருக்கு. இப்போ அதற்கு பிறகு இந்த இடத்துல ரகசியமான உபதேசங்கள் அப்படின்னு பார்த்தால், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய், அதுக்கு ஒருத்து ஒழித்து வளரன்னு சொல்லும்போது காயத்ரியில பிறந்து மூலமந்திரமாக இருக்கக்கூடிய அஷ்டாட்சரத்தில் வளர்ந்து அப்படின்னு அர்த்தம். திருவாய்மொழியில ஒரு வாக்கியம் இருக்கு, ஞானக்கைதா காலக்கழிவு செய்யலே அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அதுக்கு ஈட்டில் சில அர்த்தங்களை சாதித்திருக்கிறார்கள். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் முதலியாண்டானை ஆசிரியித்தார். இப்போ அந்த ஆசிரியித்தவர் யாருன்னு பார்த்தால், ஏற்கனவே எம்பாருடைய சிஷ்யராக இருந்தவர். அவர் முதலியாண்டானிடத்தில் வந்தவர். நீ யாருடைய திருவடி அப்படின்னு கேட்டார் அந்த வந்தவரை பார்த்து முதலியாண்டான். அவர் எம்பாருடைய சிஷ்யர் அப்படின்னு தன்னை சொல்லிக்காம என்ன பண்ணிட்டார், உங்களை ஆசிரியித்தே நான் வந்தேன் அப்படின்னு சொன்னார். முதலியாண்டானோ சரி, தன்னை ஆசிரியித்திருக்கிறார் அப்படின்றத நினைத்து கொண்டு அவருக்கு மந்திரோபதேசங்களை செய்ய ஆரம்பித்தார். பிறகு எம்பாருடைய சிஷ்யர் என்று தெரிந்தவுடன் முதலியாண்டான் ஆனாரா நடுநடுங்கி போயிட்டாராம். ஏன் அப்படின்னா, எம்பாருடைய சிஷ்யனை நான் ஏற்றுக்கொண்டேனே, அது தவறு இல்லையா அப்படின்னு வருத்தப்பட்ட போது எம்பார் சொன்னாராம் முதலியாண்டான் இடத்துல, கிணத்துல விழுந்தவனை ரெண்டு பேரா கைப்பிடித்து தூக்குவது என்பது விசேஷம் தானே, சம்சார மருகாந்தாரே, சம்சாரத்தில் அவன் விழுந்துட்டான், அப்போ அவனை கைப்பிடித்து தூக்குதல் என்பது ரெண்டு பேரும் பண்ணுவோமே, அகால குழியில விழுந்தவனை நானும் கைப்பிடிச்சு தூக்குறேன், நீங்களும் கைப்பிடித்து தூக்குங்க, இதில் வருத்தப்பட வேண்டியதற்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னானான். இப்படி மகான்கள்லாம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கா அன்றைய காலகட்டத்தில். அவருடைய வாக்கு பாருங்க எவ்வளவு சுத்தமா இருக்கு, சண்டை சச்சரவு இல்லாத இன்றைய காலகட்டத்தில் சொல்ல வேண்டாம், அதெல்லாம் நம்ம பேச வேண்டாங்க. அப்படி ரட்சிப்பதற்கான மந்திரம் காயத்ரி மந்திரம், மூல மந்திரம் இப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இரண்டு மந்திரங்களும் நம்முடைய இரண்டு பக்கங்களிலும் நின்று கொண்டு இருக்கின்றன. மக்னான் உத்தரத்தே லோகான் காருண்யா சாஸ்திரபாணினா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாஸ்திரபாணினா அப்படின்னு சொல்லும்பொழுது ஆச்சாரியன அப்படின்னு காண்பித்திருக்கிறார்கள் பெரியோர்கள். அப்போ எப்படி படுகுழில விழுந்தவர்களை கரையேற்றுவதற்காக ஆச்சாரியர்களாக எம்பெருமானே அவதரிக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படி இங்க சரித்திரங்களும் ரொம்ப அழகாகவே சொல்லப்படுறது. காயத்ரியை யார் ஒருவர் ஜபிக்காமல் மூன்று தலைமுறைகள் இருந்தால் பிராமணத்துமே அவர்களுக்கு போய்விடுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. காயத்ரியை ஜபித்தால்தான் பிராமணத்துவமானதே சித்திக்கும். நித்தியம் காயத்ரியை ஜபிக்க வேண்டும், அதற்கு பிறகு மந்திரங்களை ஜபிக்கணும். டைமே இல்லைன்னா அதுக்கேத்த மாதிரி காத்தால எழுந்துக்கணும், வேற வழி இல்லை. நமக்கு விதிக்கப்பட்ட ஜபங்களை ஜபித்த பிறகுதான், மந்திரங்களை ஜபித்த பிறகுதான் மற்ற காரியங்கள்ல நாம ஈடுபடணும். விதிக்கப்பட்ட மந்திரங்களை முதல்ல ஜபிக்கணும், அதன் பிறகு மற்ற காமியார்த்தமாக வேறு சில விஷயங்களை கூட ஜபிக்கலாம். மந்திரங்கள் இடத்துல ரொம்ப நியமத்தோடு நடந்து கொள்ளணும். அதுதான் சொல்றா, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிடத்தில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படின்னு. மந்திரங்கள் மிக ரகசியமாக இருக்கும். மந்திரம் எத்தனையான கோபையே இது அப்படின்னு சுவாமியே சாதித்திருக்கிறார் ரகசிய கிரந்தங்கள். அப்போ மந்திரம் என்பது ரொம்ப மறைத்து ஒழித்து வளர்க்க வேண்டிய ஒரு விஷயம். தரிக்கிலானாகி தான் தீங்கு நினைத்தேன்னு சொன்னா, கருத்து அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய மனசானது சொல்லப்படுறது. கம்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாமாவை கிருஷ்ணன் கொன்றான் அப்படின்னு கதை நாம சாமானிய அர்த்தத்துல பார்த்துருக்கோம். இப்போ வெளியில ஒரு மாமா இருக்கிறா போல நமக்குள்ளேயும் ஒரு மாமா உட்கார்ந்து இருக்கிறார். அது யாரு அப்படின்னா மனம். எப்பவுமே அந்த மனசு என்ன பண்ணும், நம்மை கோணம் கோணலான விஷயத்திலேயே இழுத்துட்டு போகும். அப்போ நமக்கு அதை திருப்புவதற்கென்று ஒரு விஷயம் தேவைப்படுகிறது. அதுதான் சாட்சாத்து காயத்ரி, அஷ்டாட்சரம், துவயம், சரமஸ்லோகம் இதெல்லாம் சொல்லக்கூடியது. காயத்ரி மந்திரத்தை எவன் ஒருவன் சரிவர ஜபிக்கின்றானோ அவன் அவனுக்கு தடை ஏதும் வரவே வராது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. அதனாலதான் கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றில் நெருப்பன்ற நின்ற நெடுமாலே அப்படின்னு சொன்னான். மனச கோணலான வழிகள்ல செலுத்தாமல் வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து. வருத்தம் தீர்ந்து அப்படின்னா சம்சார பந்தம் நீங்குதல் அப்படின்னு அர்த்தம். மகிழ்ந்துனா மோட்சத்தை பெற்று வானிலவரசில் கைங்கரியம் செய்வது இல்லையா. மகிழ்ந்து அப்படின்னா அப்படிப்பட்ட ஸ்ரீவைகுண்ட பிராப்தியை அடைந்து அப்படின்னு அர்த்தம். இது இந்த பாசுரத்தினுடைய உபன்யாசம். இதோட இந்த பாசுரத்தினுடைய உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிட்டு நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுரத்தில். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.